உருவாக அருவாக உருவருவாக ஒவ்வொருவர் கரங்களிலும் திருவுருவாக வருவானை எளிமையான பாகனத்தானை அந்த பானவரும் தாழ்பணியும் வளர்மதியானை உருவாக அருவாக உருவருவாக ஒவ்வொருவர் கரங்களிலும் திருவுருவாக வருவானை எளிமையான பாகனத்தானை அந்த வானவரும் தாழ்பணியும் வளர்மதியானை முகம் யானை வயிற்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை முகம் யானை வயிற்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை பாரதத்தை எழுதி வைத்த ஏக தந்தன அவ்வை பாட்டியை கைலாயம் கூட்டி போனவனாம் பாரதத்தை எழுதி வைத்த ஏக தந்தன அவ்வை பாட்டியை கைலாயம் கூட்டி போனவனாம் எரகத்து கந்தனுக்கு தூதி சென்றவனாம் ஏரகத்து கந்தனுக்கு தூது சென்றவனாம் அந்த ஈஸ்வரனில் தேரை கூட என்ன என்றவனாம் அந்த ஈஸ்வரனின் தேரை கூட என்ன என்றவனாம் உருவாக அருவாக உருவருவாக ஒவ்வொருவர் கரங்களிலும் திருவுருவாக வருவானை எளிமையான பாகனத்தானை அந்த வானவரும் தாழ்வணியும் வளர்மதியானை முகம் யானை வயப்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை காலமேனும் தேர் நடத்தும் சாரதியவனாம் பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியவனாம் காலமேனும் தேர் நடத்தும் சாரதி அவனாம் பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியவனாம் மூல முதற் பொருளான கணபதி அவனாம் மூல முதற் பொருளான கணபதி அவனாம் ஞாலம் முழுவதுமே நிறைந்திருக்கும் குணநிதி அவனாம் ஞாலம் முழுவதுமே நிறைந்திருக்கும் குணநிதி அவனாம் உருவாக அருவாக உருவருவாக ஒவ்வொருவர் கரங்களிலும் திருவுருவாக வருவானை எளிமையான பாகனத்தானை அந்த வானவரும் தாழ்பணியும் வளர்மதியானை முகம் யானை வயிற்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை முகம் யானை வயிற்பானை அந்த பார்வதி மகனை பணிவோனை தொழுவோனை அணுகாது ஊழ்வினை